போயி சொல்லாமோ தெக்கன் பூங்காத்தே, போயி சொல்லாமோ நீலக்கண்ணுள்ள என் வேலி பெண்ணோடு, நீலக்கண்ணுள்ள என் வேலி பெண்ணோடு என்றே உள்ளில் உள்ள மோகம் ஒன்று சொல்லாமோ நீ பெண்ணோடு, நீலக்கண்ணுள்ள என் வேலி பெண்ணோடு എന്റെ ഉള്ളിലുള്ള മോഹമൊന്ന് ചൊല്ലാമോ നീ കണ്ണുള്ള കണ്ണുള്ള കാമികളുടെ